காதல் அழகா காதல் பெண் அழகா கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். காதல் கல்வெட்டில் நம் பேர் செதுக்குவேக்குவே, அந்த வெண்ணிலாவிலே உந்த படத்தையே ஒட்டி விட்டு வருவே. காதல் அழகா காதல் பெண் அழகா கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். ஒட்டி வைத்த சிற்பம் பக்கம் வந்தும் கண்ணில் என்ன வெட்கம், என்னை தீண்டாயோ நீ என்னை தீண்டாயோ. பூசி மல்லி பார்வை என்ன கேளும், உள்ளம் ரெண்டு ஒன்று ஒன்று அழும், மின்னல் தோன்றாது வண்ணம் மின்னல் தோன்றாது. கையோடு கை கோர்த்தால் லட்சம் தான் விலகாதோ, கண்ணின் மீன்களை பார்த்து விட்டதால் செய்த வாழ்க்கை வாழ்க்கை. காதல் அழகா காதல் பெண் அழகா கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். கண்கள் அழகா கண்ணங்கள் அழகா கவிதை எழுதிட நானே சத்தம் என்னை தானே கிச்சு கிச்சு மூட்ட சொக்கி போவேன். காதல் கடல் தானே இது, காதல் கடல் தானே. உன்னாடை நானாக கெஞ்சி தான் கேட்பேனே, புதடாலே மறுத்தாலும் உள்ளூர் ரசிப்பேனே. அடுக்காத பாடந்தா முடிந்து போனதே பரிச்சை எழுதலாமா. காதல் அழகா காதல் பெண் அழகா கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். காதல் கல்வெட்டில் நம் பேர் செதுக்குவே, என் நெஞ்சின் வெளிவெட்டில் உன்னை பதுக்குவே, அந்த வெண்ணிலாவிலே உந்த படத்தையே ஒட்டி விட்டு வருவே.